ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಶ್ರೀಶೈಲವಂಶೋದ್ಭವ ಸೋಮಯಾಜಿ ನಾರಾಯಣಾರ್ಯಾಪ್ತ ಸಮಸ್ತಬೋಧಂ ತತ್ಪೌತ್ರಮೀಡೇ ವರದಾರ್ಯಸೂನು ಮಾಢ್ಯಂ ಗುಣೈರ್ಯಜ್ಞವರಾಹವರ್ಯಂ ಸ್ಫುಟತಟಿಜ್ಜಾಲಪಿಂಜರ ಪೃಥುತರಜ್ವಾಲಪಂಜರ ಪರಿಗತಪ್ರತ್ನವಿಗ್ರಹ ಪಟುತರ ಪ್ರಜ್ಞದುರ್ಗ್ರಹ ಪ್ರಹರಣಗ್ರಾಮಮಂಡಿತ ಪರಿಜನತ್ರಾನ ಪಂಡಿತ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ. ನಾಲಾವದು ಶ್ಲೋಕಂ ಪಾಕರಂ. இந்த ஸ்லோகத்தில் சக்கரத்தாழ்வாருடைய திருமேனியுடைய காந்தி, அதாவது அவருடைய தேஜஸ் ஒளி எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். திருமேனியில் இருக்கக்கூடிய ஒளி, அது மாத்திரம் இல்லாத அவர் பக்தர் சுதர்சனாழ்வாருடைய பக்தர்களுக்கு அவர் என்னென்ன அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஸ்புட தட்டிஜால பிஞ்சர, ஸ்புட்டம் அப்படின்னா நன்கு விளங்கக்கூடியதான தட்டித்து. தட்டித்துங்கிறதுக்கு மின்னல்னு அர்த்தம், மின்னலுக்கு தட்டித்துன்னு ஒரு பேர். ஸ்புட தட்டி ஜால, ஜாலம்னா கூட்டம்னு அர்த்தம், சமூகம். ஒரு மின்னலே பிரகாசமாக இருக்கும், ஒரு க்ஷணம்தான் வரும், ஒரு க்ஷணம்னு கூட சொல்ல முடியாது, இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட். இந்த மின்னல் அப்படிங்கிறது மெல்லிசாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாத பிரகாசம், அதோடைய பிரகாசமானது வெயில் அடிக்கிறச்சே மின்னல் அடித்தா கூட தெரியும், அந்தளவுக்கு அதோடைய பிரகாசமானது ஜாஸ்தி. அப்போ ஏற்பட்ட மின்னல் கூட்டங்களை போல பிஞ்சர, அப்படி அரக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்காராம் சுதர்சனாழ்வார் அப்படிங்கிறத இந்த இதில் சாய்க்கிறார். அதாவது கருப்பாக இருக்கிற மேகத்தில் ஒரு க்ஷணம், ஒரு க்ஷணம் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் இந்த மின்னல்லாம் வந்துட்டு போகும். அதுவும் வந்து ஸ்திரமாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, போயிடும் உடனே. அந்த ஒரு அந்த அந்த நாழியில் பார்த்தா தான், அந்த க்ஷணத்தில் பார்த்தா தான் உண்டு. ஆனால் இவரோட திருமேனியில் இருக்கிறது, இவர் திருமேனியே கிருஷ்ணமாக, அதாவது கிருஷ்ண ரூபமாக இருக்குது, கருத்த திருமேனி. அப்படி இருக்கிறச்சே இவர் திருமேனியில், அதாவது பகலில் மின்னல் வந்தால் தெரியும், ஆனால் மேகம் கருத்த மேகத்தில் வரக்கூடிய மின்னல் இன்னும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அந்த மாதிரி இவர் எம்பெருமான மாதிரியே இவருக்கும் கரிய திருமேனி. அந்த திருமேனியில் இவருடைய மின்னல், அதாவது தட்டித் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னல்கள் நல்லா ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சாய்க்கிறார். சுந்தரகாண்டத்தில் ஹனுமார் சிம்சவா விரக்ஷத்து மேலே உட்காந்துட்டு சீதையை பார்த்துட்டு இருக்கார். சீதைக்காக இவர் ராமச்சரித்திரத்தை பாடுறார். ராஜா தசரதோ நாம ரசகுஞ்சர வாஜிமான் அப்படின்னு சொல்லி ஸ்வபந்தும் அனுகீர்த்தையன்னு, இந்த சீதைக்கு இவ்வளோ பெரிய துக்கம் இருக்கே, இந்த துக்கத்துக்கெல்லாம் ஒரே வழிதான், அந்த துக்கத்தை ஆத்தணும் அப்படின்னா ராமகுண கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு மரத்தில் உட்காந்துட்டே ராமச்சரித்திரத்தை சங்கேபமாக நிவேதனம் பண்ணுறார் சீதைக்கு. அந்த இடத்துல வாக்கியம் கூட சுபானி தர்மயுக்தானி வசனானி சமர்ப்பயன்னு, அதாவது நான் சொல்கிறேன்டா சீதைக்கு கதை அப்படின்ற எண்ணம் இல்லை அவருக்கு. அவர் சமர்ப்பிக்கணும், பெரிய இடம் சொல்ல, அதாவது விஷயம் நாம் எந்த இடத்துல விஞ்ஞாபிக்கிறோமோ அந்த இடம் பெரிய இடம்ன்றது தெரிஞ்சுண்டு ஹனுமார் ரொம்ப இந்த ஹியூமனிட்டி அந்த ரொம்ப பந்தா பண்ணுறதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட. அப்படி இருக்கிறச்சு அவர் சொல்ல, சுபானி தர்மயுக்தானி வச்சனானி சமர்ப்பயன், சமர்ப்பிக்க போகிறேன் அப்படின்னு சாதிச்சார். அப்போது சீதை இந்த சரித்திரத்தை கேட்டுட்டு நாலா பக்கமும் சுத்தி பார்க்கறா. சாதிர்யக்கு ஊர்தஞ்ச ததாபி அதஸ்தாத் நிரீக்ஷமானா தம சிந்திய புத்திம் அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழன்னு பார்க்குறா. அப்போ பார்த்துட்டா மரத்தில் யாரோ இருக்கா. அப்படி வாதாத்மதம் சூரிய மிவோதயஸ்தம், சூரியன் உதிக்கிற மாதிரி, உதிக்கிற சூரியன் எப்படி தக தக தகன்னு வெளில வருமோ அந்த மாதிரி இவர் இருக்காருன்னு முதல்ல வர்ணித்தார். அப்புறம் சீதை பார்த்துட்டு திருப்பி ஒரு தடவை பார்த்தா. அப்போ பார்க்கறச்ச ததரிஷ பிங்காதிபதேகே அமாத்தியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யாரோ உட்காந்துருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னா வித்யுத் சங்காத பிங்களம் அப்படின்னு சாச்சார் வால்மீகி. ஹனுமார் உடைய தேஜஸானது சீதைக்கு ஃப்ளாஷ் அடிக்கிறமா. வித்யுத் சங்காத பிங்களம், வித்யுத்துன்னா மின்னல், அந்த மின்னலுடைய ஃப்ளாஷ் அடிக்குமே அந்த மாதிரி அடிக்கிறது தான் ஹனுமாருடைய தேஜஸ். அந்த மாதிரி இவர் சுதர்சனாழ்வார் இந்த மின்னல் கூட்டமெல்லாம் சேர்ந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் போல எழுந்தருளி இருக்கார் அப்படிங்கிறத இந்த திருநாமால சாச்சர் ஸ்புட தட்டிஜால பிஞ்சர பிருத்துதர ஜுவால பஞ்சர அப்படின்னு சாச்சர். பிருத்துதர ரொம்ப பெருசா இருக்கக்கூடியதான ஜுவாலை, ஜுவாலைகள்னா தீக்கொழுந்து. அந்த தீக்கொழுந்துகளால் ஆன கூட்டை உடையவர் ஒரு கூடு கட்டின்னு இருக்கார். அந்த கூடு எப்படி இருக்கு, இரும்பாலாக இருக்கா பிளாஸ்டிக் நாளாக இருக்கான்னு கேட்டால் எல்லாம் தீப்பிழம்பு, தீக்கொழுந்தால ஜுவாலையாலேயே ஆயிருக்கு அவருடைய கூடானது அப்படின்னு சாய்க்கிறார். மிக மிக பெரியதான தீ, அந்த தீப்பிழம்புல இவரோட திருமேனி அது உள்ளே இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதாவது அவரை சுற்றி தீக்கூட்டம், ஜுவாலைகளுடைய கூட்டம் நிறைந்ததாக இருக்கு. இவரோட ஜுவாலைகள்லாம் பல கலரில் இருக்கு, பல நிறங்களில் இருக்கு. எம்பெருமானோட திருமேனி சம்பந்தத்தினால சில இடம் கருப்பாக இருக்கு, சில இடம் எம்பெருமானுடைய படுக்கை அதாவது சயனாசனமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய ரத்தனம், அந்த ரத்னங்கள்லாம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த சுதர்சனாழ்வாருடைய ஜுவாலையில் பட்டு அது ஒரு கலரில் இருக்கு. ஒரு சில இடம் வெளுத்திருக்கு ஜுவாலை, ஒரு சில இடம் கௌஸ்துபமணி பெருமாள் சாத்தின்ட்டுருக்காரு அந்த கௌஸ்துபமணியோட ரிஃப்ளெக்ஷன்னால சிகப்பாக இருக்கு, ஒரு சில இடம் கருப்பாக இருக்கு பெரிய பிராட்டியாருடைய திருக்கண் கட்டாட்சத்தால். இப்படி விசித்திரமாக விவிதமாக இருக்கு சக்கரத்தாழ்வாருடைய தான ஜுவாலைகள். அதை கூரநாராயணஜியர் சாதிக்கிறச்சே ஷியாமம் தாம பிரசிருத்தியா க்வச்சன பகவதா க்வாபி பப்ரு பிரகிருத்தியா சுப்ரம் சேஷஸ்ய பாசா க்வச்சன மணிருஜா க்வாபி தஸ்யைவ ரக்தம் நீலம் ஸ்ரீநேத்ர காந்த்யா க்வசிதபி மிதுன சியாதிமஸ்யேவ சித்ராம் வியாதன்வானம் விதான ஸ்ரீயமுபசிது ஸ்ரீயமுபசிதுன்னதா சர்ம வச்சக்ரபானம் அப்படின்னு சுதர்சன சதகத்தில் சாதிக்கிறார். அப்படி விவிதமான ஜுவாலைகள், நெருப்பு ஜுவாலைகள் இருக்கு இவர்கிட்ட, அப்பேற்பட்ட ஒரு கூட்டில் இருக்கார் அப்படின்னு சாதித்தது. இந்த ஜுவாலைக்கெல்லாம் என்ன மகாத்மியம், இந்த ஜுவாலையினால இவர் எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் சாதிச்சிருக்கார் அப்படின்னா காசின்ற நகரத்தையே எரிச்சாருன்னு பார்த்தோம் ஹரபுறப்ளோஷ காரணா அப்படிங்கிற இதில். அது மாத்திரமா இவருடைய ஜுவாலைகள்னால சூரியனையே மறைச்சிட்டார். கோடி சூரிய சமப்பிரபமா பிரபனா இருக்கக்கூடியவர் இவர். இவர் ஒரு சூப்ப பாலே ஆழியால் அன்றங் ஆழியை மறைத்தான் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். ஆழி அப்படின்னா ரெண்டு அர்த்தம், பகலே ஆழியால் அன்றங் ஆழியை மறைத்தான், திரு சக்கராயுதமான திருவாழியாழ்வானால ஆழின்னு சொல்லக்கூடியதான சூரியனை மறைச்சார் பெருமாள். அது மாத்திரமா எத்தனை ஆஷ்டத்தால இந்த சக்கரத்தாழ்வார் காப்பாத்திருக்கார் அப்படிங்கிற வைபவம் இந்த ஜுவாலைகளுக்கும் இவருக்கும் உண்டுங்கிறது தெரியுது. அடுத்து பரிகத பிரத்தன விக்கிரகா, எம்பெருமானுக்கு எப்படி பரவியூக ரூபங்கள்லாம் உண்டோ, நிலைகள் ஐந்து நிலைகள் உண்டோ, அதுபோல இவருக்கும் உண்டு. இவரோட திருமேனிய தியானம் பண்றச்சே இவருடையதான திருமேனி இருக்கே அது புராதனமான, புராதனம்னா ரொம்ப பழமை வாய்ந்ததான திருமேனி. பரிகத பிரத்னஹா, பிரத்னஹான்னா ரொம்ப பழமையான திருமேனி, விக்கிரகம் உடையவர். அந்த விக்கிரகத்தை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சாதிக்கிறச்சே வாசுதேவர் முதலிய சிரேஷ்ட ரூபங்கள்லாம் இவரை சுத்தி இருக்கான். இவரை சுத்தி எந்தெந்த மூர்த்தியோடைய விக்கிரகங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, ஸ்ரீ வராகமூர்த்தி, நிருசிம்மமூர்த்தி, ஹயக்ரீவன் அப்படின்னு இந்த மூர்த்திகள்லாம் இவரை சுத்தி இருக்கா மாதிரி இவருடைய யந்திரங்கள்லாம் பாஞ்சராத்திராகமாதிகளில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். பரிகத பிரத்தன விக்கிரகா இதை சுதர்சன சதகத்தில் சாதிக்கிறச்சே தம்ஷ்ட்ரா காந்தியா கடாரே கபடித கபட கிட்டதனோகோ, கிட்டதனோகோன்னா வராகஸ்வரூபம், கைட்டபாரே ரதஸ்தாத்து, கைட்டபாரியா இருக்கக்கூடிய ஹயக்ரீவன், அதஸ்தாத்னா கீழ்ப்புறத்துல, ஊர்துவம் ஹாசேன வித்தே நரஹரி வபுஷோ, ஊர்துவம் இவருக்கு மேல நிசிம்மனுடைய மூர்த்தி இருக்கு, மண்டலே வாசவியே இப்பேற்பட்ட மண்டலம்னா ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்ல இவாள்லாம் சக்கரத்தாழ்வார நாற்புறத்திலையும் சுத்திண்டு இருக்கா அப்படிங்கிறது இவருடைய யந்திர விஷயகமான, இவர் தியானம் பண்ணக்கூடிய விஷயமான ரூபம். இந்த தியானங்கள்லாம் பண்றச்சே ஆச்சாரிய உபதேசம் பண்ணிட்டு தான் இப்ப ஏற்பட்ட இந்த இங்க சொல்லியிருக்கப்பட்ட ரூபத்தை தியானம் பண்ணணும். படுதர பிரஜ்ஞ துர்கிரஹா, இந்த லோகத்திலேயே நான் தான் பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய வித்வான்களுக்கும் இவருடையதான பெருமை அப்படிங்கிறது புலப்படாது. ஏன்னா இவருடைய பெருமையானது எல்லையே கிடையாது இவருடைய பெருமைக்கு. அப்போ எல்லை இல்லாத விஷயத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறப்போ இந்த வித்வான்களாலையும் தெரிஞ்சுக்க முடியுமா என்ன? அப்படி இவர் மகாத்மியமானது அதிவிஸ்தாரமாக இருக்கு. அடுத்தது பிரகரண கிராம மண்டித, பிரகரணம் அப்படின்னா பலவிதமான ஆயுதங்கள், அந்த ஆயுதங்கள்லாம் இவரை இவர்கிட்ட அத்தனை ஆயுதம் என்னென்ன விதமான ஆயுதங்கள்லாம் லோகத்தில் உண்டோ அந்த ஆயுதங்கள்லாம் இவர்கிட்ட தான் இருக்கு. பிரகரண கிராமம், பிரகரணம்னா ஆயுதம், கிராமம்னா ஆயுத கூட்டம், அந்த கூட்டங்களுக்கு மண்டித கூட்டங்களால ஜொலிக்கிறாராம் இந்த சுதர்சன ஆழ்வார். அதுங்களெல்லாம் ஆபரணமா வச்சுண்டு இல்ல, அந்த ஆயுத கும்பலுக்கு இவர் ஆபரணமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். 32 ஆயுதம் என்ன சில திவிதேசங்களில், 16 ஆயுதங்கள் என்ன, 8 ஆயுதங்கள் என்ன அப்படின்னு பல திருக்கைகளோட அந்தந்த க்ஷேத்திரங்களில் சக்கரத்தாழ்வார் சேவை சாதிக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீபாஞ்சராத்திராதிகள், சில்பசாஸ்திரம், இந்த விஷயம் இந்த சாஸ்திரத்துலலாம் சக்கரத்தாழ்வாருக்கு 32 திருக்கையா, 16 திருக்கையா, 8 திருக்கையாங்கிறதுலாம் பிரமாணம் இருக்கு. அது மாத்திரம் இல்லாத மந்திரங்கள்ல கூட தியான ஸ்லோகங்கள்ல இவருக்கு எத்தனை திருக்கைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற வர்ணனம் இருக்கு. மந்திரம் அப்படிங்கிறதுனால அதை வெளியில சொல்றதுக்கு இல்லை, ஆச்சாரியாள்கிட்டேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி மந்திரங்கள்லாம் இருக்கக்கூடிய தியான ஸ்லோகங்கள்லாம் கூட இவருக்கு எத்தனை திருக்கைகள் அப்படிங்கிறது தெரியறது. ஒவ்வொரு திருக்கையிலையும் ஒரு ஆயுதம் அப்படின்றத வச்சுருக்க, ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு தான் சேவை சாதிக்கிறார். த்வாத்ரிம்ஷத் சோடசாஷ்ட பிரபிருதி பிருதுபுஜ ஸ்பூர்த்திபிர் மூர்த்தி பேதைஹி அப்படின்னு சுதர்சன சதகத்தில் சாதிக்கிறார். ஒவ்வொரு மூர்த்தி ஒரு ஒரு பேதத்தில் இருக்கார். அது எப்படின்னா 32, 16, 8 முதலிய பிரபிருதி பிருதுபுஜா ஒவ்வொரு திருக்கைகள்லையும் வித்தியாசமான ஆயுதங்கள் சென்றிருக்கார். ஸ்பூர்த்தி பிஹி, ஸ்பூர்த்தி ஒரு விதமான தேஜஸோட இருக்கார் அப்படின்னு சாதிச்சார் சுதர்சன சதகத்தில். எம்பெருமானுக்கு எப்படி சர்வ பிரகரணாயுதா அப்படிங்கிற திருநாமம் உண்டோ அந்த மாதிரி இவருக்கும் பல போர்க்கருவிகள் உண்டு அப்படிங்கிறத பிரகரண கிராம மண்டித அப்படிங்கிற இந்த விழிச்சொல்லால நாம தெரிஞ்சுக்கிறோம். பரிஜனத்ரான பண்டித, தன்னை அண்டியவர்களுக்கெல்லாம் இவர் தான் புகலிடம். தன் அண்டியவர்களை காப்பாற்றப்படுவதில், அதாவது காப்பாற்றுறதுல இவர் தான் திறமை வாய்ந்தவர், திறமை உடையவர் அப்படிங்கிறது தெரியறது. அவரவருக்கு எப்படி அவளை ரட்சிக்கணுமோ அந்த அளவு அந்த வழியில இவர் ரட்சிக்கிறார். உலகத்துல இருக்கிறவாளெல்லாம் காப்பாற்றுறது அப்படிங்கிறது எம்பெருமான் ஒருவனுக்கே உள்ள பெருமை. அவர் காக்கும் போது என்ன பண்றார், கஜேந்திர சம்ரக்ஷணத்தப்போ சுதர்சன ஆழ்வார் கிட்ட ஆஜ்ஞை பண்றார், சுதர்சன ஆழ்வார் போய் காப்பாத்துறார். அப்போ பகவான் காப்பாத்தணும்னு நினைச்சாலும் இவர் முந்திக்கிறார். அது மாத்திரம் இல்லாத அம்பரீஷன் மகாராஜா சரித்திரத்திலையும் பார்த்தோம், பகவான் சங்கல்பிக்கிறான், சுதர்சன ஆழ்வார் செய்யறார். ஒரு ஏதோ ஒரு படத்தில் கூட சொல்லுவா, யாரோ சொல்கிறான் யாரோ செய்யறான் அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் சொல்லி இவர் ரக்ஷண காரியத்தில் முந்திண்டு ஆசிரத்தால் காப்பாத்துறார் அப்படிங்கிறது நாம பரிஜனத்ரான பண்டித. பண்டித அப்படின்னா இவர் அதில் மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். காப்பாத்தனம், ஆசிரித்தால காப்பாத்தனம் அப்படிங்கிற விஷயத்துல இவர் தான் மாஸ்டர் அப்படிங்கிறத இந்த சம்புத்தியில, அதாவது வெளிச்சொல்ல காண்பிக்கிறார். பிரகரண கிராம பரிஜனத்ரான பண்டித, அதனால இந்த ஸ்லோகத்துல இவர் மின்னலுக்கு மின்னலை கூட்டமாக இருக்கக்கூடியதான ரூபத்தில் இருக்க அந்த பொன்மயமான சரீரத்தை இவர் தரிச்சின்னு இருக்கார். மிகப்பெரிய ஜுவாலாமாலியா ஜுவாலைகளையே தனக்கு கூடாக வைத்து கொண்டிருக்கார். இவருடைய யந்திரத்தில், சுதர்சன யந்திரத்தில் ஹயக்ரீவன், வராகன், நிருசிம்மன் முதலிய மூர்த்திகள்லாம் சுத்தி இவரை எழுந்தருளியிருக்கா. மிகச்சிறந்த கல்வியாளர்கள் கூட இவருடைய மகிமைகளை தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இவருடைய மகிமைகள் அவ்வளவு அதிகமாக இருக்கு. பல ஆயுதங்களுடைய கூட்டத்தினால சூழப்பட்டவரா இருக்கார். ஆசிரித்தால சம்ரட்சிக்கிறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவராக இருக்கார். இப்பேற்பட்ட சுதர்சனா, உமக்கு மங்களங்கள், ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.